அத்தியாயம் 7. நற்செய்தியாளருடன் இரண்டாவது சந்திப்பு. அப்போது அந்த வழிய நற்செய்தியாளர் வருவதை கண்டான் கிறிஸ்தியான். தான் செய்த தவறை உணர்ந்த அவன் வெட்கி தலை குனிந்தான். அவனை கண்டவுடன், கிறிஸ்தியானே, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கோபத்துடன் கேட்டார் நற்செய்தியாளர். ஒன்றுமே பதில் கூற முடியாமல் தலை குனிந்தவாறே நின்றான் கிறிஸ்தியான். நான் தான் உன்னை இடுக்கமான வாசலை நோக்கி செல்லும் பாதையில் போகச் சொன்னேனே, நீ எப்படி வழி தவறி இங்கே வந்தாய் என்று மீண்டும் கேட்டார். தயங்கியவாறே நடந்ததை விவரிக்க துவங்கினான் கிறிஸ்தியான். நற்செய்தியாளரும் பல குறுக்கு கேள்விகளை கேட்டு அனைத்தையும் அறிந்து கொண்டார். கிறிஸ்தியானே, நான் சொல்ல போவதை கவனமாக கேள். உன்னை ஏமாற்றிய உலக ஞானி இதுபோல பலரையும் நேரான பாதையிலிருந்து வழி தவற வைத்து அழிவுக்கு அழைத்து சென்றிருக்கிறான். அவன் சொல்லும் பாதையில் சென்றால் கண்டிப்பாக அழிந்துதான் போக வேண்டும். ஆண்டவரின் வார்த்தைகளை நம்பி அவர் காட்டும் வழியில்தான் நீ செல்ல வேண்டும். அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன் கேள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியில் பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? எபிரேயர் 12:25. எனவே பரலோகத்திலிருந்து பேசுகிற ஆண்டவருக்கே நீ செவி கொடுக்க வேண்டும். இதோ இன்னொரு வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார் எபிரேயர் 10:38. கிறிஸ்தியானே, நீ உன் பாதையிலிருந்து பின்வாங்கி போயிருக்கிறாய், இது ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது என்று வலியுறுத்தினார் நற்செய்தியாளர். ஐயோ, நான் தவறு செய்துவிட்டேன் என்று கீழே விழுந்து கதறி அழுதான் கிறிஸ்தியான். பயப்படாதே கிறிஸ்தியான், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. மத்தேயு 12:31, யோவான் 20:27. உலக ஞானியை பற்றி நான் ஓரிரு உண்மைகளை உனக்கு கூறுகிறேன். அவன் இந்த உலகத்தை பற்றி நல்ல அறிவு உடையவன்தான், நல்ல குணமுடையவன்தான், நல்ல ஒழுக்கத்துடன் வாழ்பவன்தான். ஆனாலும் அவன் சிலுவையை பற்றியும் இரட்சிப்பை பற்றியும் கூறப்படும் போதனைகளுக்கு செவி கொடுக்காதபடியால் அவன் ஆண்டவருக்கு விரோதமானவனே. அவனது போதனையில் 3 தவறுகள் காணப்படுகின்றன. முதலாவது, அவன் உன்னை சரியான பாதையிலிருந்து வழி தவற வைத்தான். இரண்டாவது, சிலுவையை நீ வெறுத்து புறக்கணிக்கும்படி செய்தான். மூன்றாவது, மரணத்துக்கு செல்லும் பாதையில் உன்னை திசை திருப்பிவிட்டான் என்று விளக்கினார் நற்செய்தியாளர். கிறிஸ்தியான் முகத்தை மூடிக்கொண்டு அழுதான். ஐயோ, நான் அவனுடைய முட்டாள்தனமான யோசனையை பின்பற்றி சரியான பாதையிலிருந்து விலகி வந்துவிட்டேனே என்று கதறினான். தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சினான். கவலைப்படாதே கிறிஸ்தியான், நீ உண்மையாகவே உன் தவறுகளை உணர்ந்தால் ஆண்டவர் உன்னை நிச்சயமாக மன்னிப்பார். வா, ஜபம் செய்வோம் என்று நற்செய்தியாளர் கூறவே இருவருமாக முழங்காற்படியிட்டார்கள். கிறிஸ்தியான் தனது தவறுகளை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு நற்செய்தியாளர் அவன் செல்ல வேண்டிய சரியான பாதையை சுட்டிக்காட்டி அவனை அன்போடு வழி அனுப்பி வைத்தார். கிறிஸ்தியான் அங்குமிங்கும் பார்க்காமல் வேகமாக நடந்து சென்றான். எதிரே வருபவர்களிடம் அவன் பேச்சு கொடுக்கவே இல்லை. சரியான பாதையை அடைந்தவுடன் இன்னும் வேகமாக நடக்க துவங்கினான். இறுதியாக இடுக்கமான வாசலை நெருங்கிவிட்டான் கிறிஸ்தியான். வாசல் கதவின் மீது, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், மத்தேயு 7:7 என்று எழுதப்பட்டிருந்தது. கிறிஸ்தியான் அதன்படி கதவை தட்டினான். தயாளன் என்ற பெயருடைய நல்ல மனிதர் கதவை திறந்தார். யாரப்பா நீ, எங்கிருந்து வருகிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று அன்புடன் கேட்டார். ஐயா, நான் அலிநகரத்திலிருந்து வரும் ஒரு பாவி, என்னுடைய பெயர் கிறிஸ்தியான். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள நான் சியோன் மலைக்கு செல்ல வேண்டும், அதற்கு இந்த வழியாகத்தானே போக வேண்டும் என்று கேட்டான். ஆமாம், உள்ளே வா என்று கூறிய தயாளன் கதவை அகலமாக திறந்தார். கிறிஸ்தியானின் கையை வேகமாக பிடித்து உள்ளே இழுத்தார். கதவை மீண்டும் படார் என்று மூடி பூட்டி கொண்டார்.